ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. 12வது ஸ்லோகம், யாதவாபிதயம், முதல் சர்க்கத்தில். புரூரவஸ் அப்படின்றவனுக்கு பிராமணர் இடத்திலையும் அவ பண்ற வைதீக காரியங்கள் இடத்துல எவ்வளவு ஈடுபாடுன்றத கீழே ஸ்லோகத்துல பார்த்தோம். அடுத்து ஒரு ஸ்லோகம், சமவர்த்த தத்வம்சகாவுபரியுபரி பர்வபிஹி யசோ முக்தா பலைரியஸ்ய திசோதச விபூஷிதாக. அவன் நன்னா இருந்தா போருமா, அவனுடைய வம்சமும் வந்து தொடர்ந்து நன்னா இருக்கணுமோ இல்லையா? அது மாதிரி. ஏன்னால் இது என்னன்னால், இப்போ இரண்யகசிபு இருந்தா, இரண்யகசிபுனுடைய பிள்ளை பிரகலாதன், இவன் பிரகலாதன் நல்லவனா இருந்துட்டோம். பிரகலாதனுடைய பிள்ளை விரோசனன், அவனை பத்தின கதையிலேருந்து என்ன தெரியறது, அவன் வந்து திருப்பார் கடல்ல இருந்து பெருமாளுடைய கிரீடத்தை எடுத்துண்டு போயிட்டான் அப்படின்னு ஏற்படுறது. நம்ம புராணாதிகள் அதை பேசுறது. அவன் அப்படிப்பட்டவனா இருந்தான். ஆனா விரோசனனுடைய பிள்ளை மகாபலி சக்கரவர்த்தி பரம சாத்விகனாக எம்பெருமானிடத்துல வந்து பிரீத்தியோட அந்த மாதிரி இருந்தான், மாறி மாறி. ஆனா இங்க அப்படி இல்லை, இவ வம்சம் மொத்தம் நல்ல வம்சம். அந்த வம்சம், இவன் எப்படி நல்லவனா இருந்தானோ அந்த மாதிரி இவன் வம்ச விருத்தியும் இருக்கணும். வம்சம் அந்த நல்ல விட வாயு நன்மக்களை பெற்று வாழ்வர் அப்படின்னு ஆண்டாள் சாய்க்கிறாள் இல்லையோ, அந்த மாதிரியான கிரமத்தில் இருந்ததுன்றத வச்சுண்டு இந்த அடுத்த ஸ்லோகமானது. அதாவது அவனுடைய வம்சம் வந்து உபரியுபரி பர்வபிகி, பர்வம்னா கிளை ஷாக்கா, அந்த மாதிரி மென்மேல வளர்ந்தது. அதுக்கு வந்து என்ன ஒரு உதாரணத்தை சொல்றார் அப்படின்னால், மூங்கில்ல முத்து, அது மூங்கில வெடிச்சதுன்னால் அது முத்து. அது வந்து நம்ம மூங்கில எதுக்கு எடுத்துக்கிறோமோ எடுத்துட்டா அப்போ அந்த முத்துக்கு பிரசக்தி கிடையாது. அதுவா சில சமயம் வெடிக்கும் போல் இருக்கு, எவ்வளோ நாளோ இருந்தா என்னன்னு. அதனால வந்து அப்போ இவன் வந்து ஒரு மூங்கில போல வச்சுட்டால், வம்சம்னு பேரு மூங்கில், மூங்கிலுக்கு வம்சம்னு பேரு, அதனால இவன் வம்சம் வளர்றத சொல்றது. அதனால மூங்கில உதாரணமாக எடுத்தார். அப்போ அதுல இருந்து வெடிச்சு முத்து உதிர்ந்தா எப்படியோ அந்த மாதிரி இவன் கிளைகள், இவனுடைய பிள்ளை பௌத்திரன் அந்த மாதிரியான கிரமத்துல வரும்பொழுது 10 திக்குகளும் வந்து இவனுடைய புகழ் பரவித்து அப்படின்னு சாய்க்கிறார் இந்த ஸ்லோகத்துல. இப்போ என்னன்னா, இது உதாரணம் என்ன, அந்த முத்துக்கள் உதிக்கிறது அதுல இருந்து வருது அப்படின்னு. அப்போ இதுல யதிராஜ சப்தத்தில சுவாமி தேசிகன் ஒரு ஸ்லோகம் அருளி செய்கிற என்னன்னால், யதுத்பவாகா சுத்த சுவிருத்த சீதலாக பவந்தி முக்தாவளி பூஷணம் புவஹா அப்படின்னு. அங்க அதை வந்து இங்க அனுசந்திக்கிறது கிரமமா இருக்கும். ஏன்னால் எத்தனையோ பேர் இருக்கிறச்ச அவ எல்லாருக்கும் வந்து சுவாமி எம்பெருமானாருடைய திருமுடி சம்பந்தம் பெத்தவா, மேல இருக்கிறவா திருவடி சம்பந்தம் பெத்தவா அப்படின்னு அவர் வந்து நடுநாயகமாக எழுந்தருளி இருக்கக்கூடியவர்னு சொல்றோம் இல்லையா. ஏன்னா எம்பெருமானுடைய அம்சம் என்னன்னால், அந்த பஞ்சாயுதங்கள் எல்லாம் சேர்ந்து எம்பெருமானாராக அவதாரம் அப்படின்னு. அப்போ என்னன்னா, இது என்ன என்ன ஆறுதுன்னால், இந்த முத்துக்கள் வந்து எப்படின்னால், அந்த காலத்துல மலைக்கெல்லாம் வந்து ரெக்கை இருந்ததுன்னு, அது அங்கங்க பறந்து போயிடுமா, அது எந்த காலத்திலயோ. அப்புறம் இந்திரன் ஏதோ அதை பண்ணிட்டான், இது ரோகத்துக்கு இடைஞ்சலா இருக்கு அப்படின்னு சொல்லுவான்னு. அப்போ இந்த முத்தானது அந்த மாதிரி சில மலைகள்லேருந்து வருமா, உற்பத்தி முத்துனுடைய உற்பத்தி. இந்த வந்து ரத்தன சாஸ்திரம் சகல சாஸ்திர பாரங்கத்தர் இல்லையா சுவாமி தேசிகன், அப்போ வந்து சர்வதந்திர ஸ்வதந்திரர், அவருக்கு தகும்னா அவருக்கு தான் தகும். அதனால அதுல வந்து அந்த முத்துக்கள் எங்கெங்க இருந்து வரும்ன்றதெல்லாம் சாதிக்கிறார், இத மனசுல வச்சுண்டு அப்படின்னு. அப்போ அதுல இருந்து வர முத்து வந்து தூய்மையானதாக இருக்கும் அப்படின்னு. அதுக்கப்புறம் இன்னொன்னு என்னன்னா, இந்த எடுத்த ஸ்லோகத்துக்கு எதிராஜ சப்ததி ஸ்லோகத்துக்கு என்ன தாத்பரியம்னா, அந்த மூங்கில்கள் வந்து நல்லா உருண்டு திரண்டு இருக்கும், அது வந்து குளிர்ந்து இருக்கும், அந்த மூங்கில்ல அதிலிருந்து உண்டான முத்து, அந்த மாலை அது வந்து என்ன இருக்குது, ஒரு ஆபரணமாகக்கூடிய ஒரு நிலைய அடையிறது அப்படின்னு. அதான் எதுத்பவாக சுத்த சுவருத்த சீதலாக பவந்தி முக்தாவளி பூஷணம் புவஹா அப்படின்னு. இதுல சுவாமி தேசிகன் சாய்க்கிறார்னா இந்த முத்துக்கு எத்தனையோ விசேஷம் இருக்கும்னு கோபநாத் தன்னுடைய இதிராஜ சப்ததி வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அது பரகால மடத்தில் அவ பிரகாசப்படுத்தியிருக்கா. அதுல சொல்லும் பொழுது என்ன அப்படின்னால், முத்து வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னால், அது உருண்டையா இருக்கணும். அதே மாதிரி வந்து வரும்பொழுது அதுல வந்து குளிர்ச்சி இருக்கணும். ஏன்னா முத்து மாலை போட்டுண்டான்னா சூடா இருக்கிறவாளுக்கு அது ஒரு குளிர்ச்சியை தரும். அது உடம்பு ரீட்டியும் அது வந்து கொஞ்சம் சரி பண்ணும். சில பேருக்கு சூடு உடம்பு அப்படின்னு சொல்லுவான் இயற்கையிலேயே. அவளுக்கு இந்த முத்து மாலை வந்து கொஞ்சம் வசந்தது, அது குளிர்ச்சி தரும். அது போட்டோம் அதனால வந்து அது அப்படின்னு. அப்போ குளிர்ந்து இருக்கணும், அதே மாதிரி உருண்டையா இருக்கணும். இது யார் அணிந்து கொள்றாளோ அவளுக்கு குளிர்ச்சியை தருது அப்படின்னு. இதெல்லாம் முத்துவனுடைய சுபாவம். அது அத்த சொல்லிட்டு இந்த முத்து வந்து எங்கெந்தெல்லாம் வருது அப்படின்னால், யானையினுடைய மஸ்தகம் அந்த தலை மேல ஒரு இடம் இருக்கும். அப்படி கொஞ்சம் இந்த எருதுக்கெல்லாம் திமில்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி யானை மேல இருக்கும். அது போய் அப்படி இறங்கும் அந்த மூஞ்சின்ட்டா கொஞ்சம். அதுக்கப்புறம் அதுல இருந்து வருமா முத்து உற்பத்தி இருக்கு. ஆச்சா, அதுக்கப்புறம் வந்து கரும்புல இருந்து முத்து வரத்துக்கு, அங்கேருந்தும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு அந்த முத்து ரத்ன சாஸ்திரங்கள்ல இது பண்ணிருக்கா. அதே மாதிரி மேகம், அது அதுல வந்து என்னன்னால் அந்த ஜலம் வந்து விழருது, அது எதுலயோ விழுந்தா கொஞ்ச நாள் ஆனா அது முத்தா மாறுறது அப்படின்னு. அதே மாதிரி எம்பெருமான் எடுத்த அவதாரம் வராகாவதாரம், அந்த வராகாவதாரத்தினுடைய அந்த தெத்துப்பல், கோல வராகம் ஒன்றாய் நிலங்கோட்டிடை கொண்ட எந்தாய், அது ஒத்த கொம்பு காண்டாமிருகம்னு. இந்த நாட்டுல நம்ம பாக்கிறோமே அது ஒரு பிரகாரம் வந்து வந்து பன்றி அப்படின்னு சொல்றமே, அது இல்ல உண்மையில காண்டாமிருகம் தான் எம்பெருமான் எடுத்து, அதுக்குதான் ஒத்த கொம்பு. கோல வராகம் ஒன்றாய் நிலம் கோட்டிடை கொண்ட எந்தாயின்னு ஆழ்வார் பாசுரத்துல, அதனால அதுக்குதான் கொம்பு இருக்கு, அது ஒரு கொம்பு காண்டாமிருகத்துக்கு அப்படின்னு. அந்த அந்த வராகத்துக்கு தெத்துப்பல் இருக்கும், அதுல வந்து முத்து உற்பத்தி ஆகுமா, அதுல இருந்தும் வர்றது அப்படி. சங்கம், அந்த சங்கத்து உள்ளயும் அதெல்லாம் எப்ப வரும், எவ்வளவு நாள் இயற்கையா, ஏன்னால் இப்ப இந்த சாலை கிராமம் சொல்றால அந்த நேபாளத்துல கண்டகி நதின்னு, அதுல வந்து எவ்வளோ நாள் அதுல சாலை கிராவான்னு ஒரு பூச்சி, அதுதான் அந்த அதை நம்ம சாலை கிராமத்தை பார்த்தோம்னா வந்து சக்கரம் எல்லாம் சேவையாருது, இன்னும் ஸ்ரீமூர்த்தி எல்லாம் அதெல்லாம் அதுதான் பண்றது. அது எத்தனையோ நாளா இருந்தா அது இயற்கையிலேயே வரும். அது அதனால அந்த மாதிரி சங்கத்து உள்ள அது வந்து முத்து உற்பத்தியார இடம் இதெல்லாம். அதுக்கப்புறம் வந்து நெல் பயிர், சில சமயம் அதுலேயும் வந்து நெல் முத்துன்னே சொல்றான். அதனால அந்த மணி நன்னா இருந்ததுன்னால் அது நன்னா வளைஞ்சிருக்கு பயிர்னா நெல் முத்து அப்படின்னு சொல்வா கிராமங்கள்ல வழக்கம். அதனால அதுலேருந்து முத்துக்கு உற்பத்தி சொல்லப்பட்டிருக்கு. அதனால அதெல்லாம் எடுத்து காண்பிச்சு இத கரீஷு ஜீமூத வராக சங்க சுக்தி அப்படின்னு ஒரு ஸ்லோகத்தில இருந்து ஒரு வாக்கியத்தை எடுத்து காண்பிச்சு வியாக்கியானத்துல. கரீஷுன்னா யானை, அதனால வந்து அதுகிட்ட இருந்து, அப்புறம் கரும்பு வராகம், அதே மாதிரி வந்து சங்கம், அந்த நெல் பயிர்ல இருந்து வர்றது எல்லாத்தையும், முடிவுல சுக்தியுத்பவமேவ சாது என்று ரத்ன சாஸ்திரம் சொல்றது அப்படின்னு. அதனால என்னன்னால் இப்போ இதுல எது வந்து உயர்ந்தது கருதப்படுறது அப்படின்னால், இந்த முத்துக்கள்ல வரும்பொழுது வால்மீகி ராமாயணத்திலிருந்து ஒரு ஸ்லோகத்தை எடுத்து காண்பிச்சிருக்கா. என்னன்னால் வைகாசி மாசத்துல சுவாதி நட்சத்திரத்துல சந்திரோதயமான பின்னாடி மழை பெய்யறது. இத்தனை சேரணும். வைகாசி மாசம், சுவாதி நட்சத்திரம், சந்திரோதயமான பின்னாடி அந்த மழை பெய்யறது. அப்போ வாய திறந்துண்டு கடல்ல அந்த சிப்பி, முத்து சிப்பின்னு சொல்றது, அந்த சிப்பி அது திறந்ததுன்னா அதுல ஜலம் விழருது, அதுல சொட்டு விழறத அது முத்தாகும், இது ரொம்ப உயர்ந்தது அப்படின்னு ரத்ன சாஸ்திர வல்லுநர்கள் அவெல்லாம் சொல்றா அப்படின்னு. அதெல்லாம் எங்க இருந்தோ, ஏன்னா இந்த சங்கல்ப சூரியோதயம் அப்படின்ற கிரந்தம் இருக்க அதுல எடுக்காத விஷயமே இல்லை. ஏன்னால் அது வந்து உரை நடை, அப்புறம் வந்து செய்யுள் அப்படின்ற கிரமத்துல ஸ்லோகமும் இருக்கும், வாக்கியமும் இருக்கும், அந்த மாதிரி ஒரு நாடகம் 10 அங்கம் பெருசு. அதனால வந்து அதுல நிறைய உதாரணங்கள் சுவாமி தேசிகன் எடுத்து காண்பிக்கிறார். அதனால அதனுடைய வியாக்கியானங்கள் அதெல்லாம் தேர்ந்தெடுத்து பார்த்து அதுல வந்து இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் எடுத்து இந்த இடங்கள்லாம் முத்துக்கள் உற்பத்தி ஆறது அப்படின்னு இங்க சுவாமி வந்து அதெல்லாம் எடுத்து காண்பிச்சு இவனுடைய வம்சமானது பல கிளைகளாக வளர்ந்தது புரூரவஸ் அப்படின்ற ராஜா. அப்போ மூங்கில்ல முத்து வெடிச்சதுன்னா பல இடத்துல அது வந்து உதிர்றது. அப்ப எப்படியோ அந்த மாதிரி இந்த இவனுடைய வம்சத்துல வந்தவா பல கிளைகளாக பிரிந்து பல திக்குகள்ல இந்த வம்சத்தினுடைய புகழை பரப்பினா அப்படி. சமவர்தத தத்வம்சகாவு பரியு பரிபர்வபிஹி யசோ முக்தா பலைர் யஸ்ய திசோ தச விபூஷிதா கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.